கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போல மின்னுது கண்ராசி நீ சிரிச்சாக்கா சில்லற கொட்டும் தமி உன் ராசி வஞ்சி மனம் கூத்தாட கெஞ்சி தினம் கூத்தாட கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே அடி அம்மா முத்து முத்தா கொட்டுது கொட்டுதம்மா சொந்தத்தில் தான் கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி நெஞ்சுக்குள்ளே அடக்கூத்தாடும் வைகை யாரு பாடுற எம் பாட்டோ உனையாழ்வரே பெரும் பாடம்மா ஊராழ்வரே எனக்கேனம்மா நெஞ்சத்திலே கதலனும் ஆட்சிதனை வானமும் கூட வாழ்த்துதம்மா ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே பூக்கோலோ அந்த வான் போட சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே